காதலத்தான் நம்பி விடாதே, நம்பி விடாதே. நம்பியதான் ஒன்று மனம் வெம்பி விடாதே, வெம்பி விடாதே. அத்தான்னு சொல்லி இருப்பாள் ஆசைய காட்டி, அண்ணான்னு சொல்லி நடப்பாள் ஆளையும் மாத்தி. ஆம்பளையெல்லாம் அகிம்சா வாத்தி, பொம்பளையெல்லாம் தீவிர பாத்தி. பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே, நம்பி விடாதே. நம்பியதான் ஒன்று மனம் விரும்பி விடாதே, விரும்பி விடாதே.